ஓமஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல வருகின்றதான பிரம்மாதி தேவர்களுடைய சரணாகதிய அனுபவித்தோம். அதற்கு பிறகு அம்பரீஷ நாரத பர்வத ரிஷிகளுடைய சரணாகதியை வால்மீகி குறிப்பிடுகிறார். அதையும் சுருக்கமாக இஷ்வாகு குலத்துல திருசங்கு மகாராஜா, நமக்கெல்லாம் தெரியும் அந்த திருசங்கு தான் இந்த சரீரத்தோடையே சொர்க்கம் போகணும்னு விரும்பினான். அவன் வசிஷ்டர் முதலானவர்கிட்ட கேட்டான், யாரும் கிடையாது. அப்புறம் விஸ்வாமித்ரர் தன்னுடைய மாமாவான விஸ்வாமித்ரர் அங்கே பல காலம் அவர்கிட்ட உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அவனை சொர்க்கத்துக்கு இந்த சரீரத்தோடைய அனுப்புறார். அது தனியான அந்த திருசங்கு மகாராஜாவுக்கு கல்யாணமாகியும் பகாலும் உத்தரப்பேவே இல்லை. உத்தரப்பேற்றிற்காக அவனுடைய மனைவி வாதசி சக்கரமேன அந்த நியமத்துக்கு விரோதமா நாள் தெரியாமல் வாதசி அன்னைக்கு கணவனுடன் அப்போ அவளுடைய கனவுல பகவான் ஒரு பழத்தை கொண்டு சாப்பிட அவளும் சாப்பிட்டார். அந்த பழத்தை சாப்பிட்டதுனால திருசங்குக்கு அம்பரீஷன் ஒரு ஆண்குடத்தை பிறந்த அவன் கல்விகளில் மிக சிறந்தவனாக தன்னுடைய அரச பரம்பரையிலே பிறந்ததற்கேற்ற ஞானயேற்றம் திரையேற்றம் பயிற்சிகள் இப்படி விற்பயிற்சி முதல எல்லா கலைகளிலையும் கசகத கற்று தேர்ந்தவனாக பகவானையே எப்பொழுதும் பொருள் அனன்யாக சேஷம் பகவானை தவிர இத்தர தெய்வங்களை பார்க்காத பரம ஸ்ரீ வைஷ்ணவன். இவனை பரிசோதிக்கணும்னு நினைச்சது பகவான் தானே இந்திரனாக மாறி ஐராவதம் போன்றதான ஒரு யானை மேலே ஆரோகணித்து அம்பரீஷன் தாலே கூறினார். அம்பரீஷன் ஏறெடுத்தும் பார்க்கல இந்திரனை. நான் உனக்கு வேண்டியதை தரேன்னு இந்திரன் சொன்ன அம்பரீஷன் அவர்கிட்ட ரொம்ப முக்கியமா சொன்னான், அடியன் நாராயணனை தவிர வேறு இதர தெய்வங்களை காலும் பிடிக்க மாட்டேன், அதனால நீ சீக்கிரம் ஏழும். உடனே பகவான் அவருடைய அனன்யாசேஷம் நான் தாண்டாப்பா இந்திரன் உள்ள வந்த மகாவிஷ்ணு கருடாரூபனா மகாலட்சுமி பிராட்டிய வக்ஷஸ்தலத்தை அமைச்சிருந்து அம்பரீஷனுக்கு சேவை சாதிச்சார். அதுக்கப்புறம் நமக்கு ஆபற்காலத்துல காப்பாற்றப்பட்டாக அவருக்கு சுதர்சன சக்கரத்தையும் ச வை மகாத்மா சததம் ச ரக்ஷிதஹ சுதர்சனேன அதி சுதர்சனேன. வால்மீகி இந்த அம்பரீஷ மகாராஜாக்கு ஒரு ஸ்திரீ இருந்தார், அவ பேரு ஸ்ரீமதி. அவள் நல்ல அழகாக நேர்த்தியான அங்கு அவையின் சோபைகளையும் தேவராக இருக்கிறார். பார்க்கிறவா மனசையும் கண்ணியும் அப்படியே சுற்றி இருக்கிற அளவுக்கு அழகு அழகுன்னா அப்படிப்பட்ட அழகு. அவளை மணக்க நாரத மகிழ்ச்சியும் ஆசைப்பட்டார், பர்வத மகிழ்ச்சியும் ஆசைப்பட்டார். அவர்கள் ரெண்டு பேருமே மிகச்சிறந்த விஷ்ணுபுத்திரர். அதே அம்பரீஷ மகாராஜா அவர்களுக்கு பெண்ணை அவர் யார் நாரதரையோ அல்லது பர்வதரையோ யார அவர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அப்படி என் பண்ணி கொடுப்பேன். ஆக்ஷேபிட்ட நீங்க ரெண்டு பேருமே விஷ்ணுபுத்தாள் தான் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நாளைக்கு சுயம்பரம் வேண்டும்னா நீங்க ரெண்டு பேரும் வாங்குவோம். அவள் யாருக்கு மாலையிடுறாளோ அவளே வரனாக அடியில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் நல்ல ஆரம்பிச்சார். ஓ, பர்வதர் என்னை விட ஆண் அழகனார். அதனால அவள் பார்த்த உடனேயே ஸ்ரீமதி பரீஷனுடைய அதனால இதை எப்படியாவது கடும் அப்படின்னு நினைச்சுட்டு விஷ்ணு பெருமாள்கிட்ட நாளைக்கு ஸ்ரீமதிக்கு சுயம்பரம். அப்போ அங்கே பருவத ரிஷியும் தியானம் பண்ணிக்கிறதுக்காக வர்றார். அவரை ரம்ரா எப்படி பகவானே நீ பண்ணிடும் அப்படின்னு வேண்டிக்கிறார். பகவானும் ததா சு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பர்வத மகரிஷியும் விஷ்ணு அவரும் பகவானிடம் பிரார்த்திச்சு என்ன காட்டிலும் வசந்த ரிஷி நாரதன் அதை நிச்சயமா நாரதன் அடையணும் சொல்லுவார். அதை எப்படியாவது தடுக்கணும் பகவான். அவரும் அந்த நாரத மகரிஷிய குரங்காக ஸ்ரீமதிக்கு தெரியும்படியாக பண்ண வேண்டும். அவருக்கும் பகவான் ததாஸ்து. ஒரு நாள் சுயரம் வந்து ரெண்டு பேருமே அந்த ரெண்டு குரங்குக்கு நடுவில் பகவான் பிறர் கண்ணில் படாமல் ஸ்ரீமதிக்கு மட்டும் தெரியும்படியாக அங்கே இருந்தான். நாரதனும் பர்வதனும் என்ன நினைச்சா, நமக்கு தான் நம்முடைய அசீம் இருக்கு, நமக்கு தான் ஸ்ரீமதி கிடைப்பா அப்படின்னு கனவு. இந்த சமயத்தில் மாலையுடன் வந்த அம்பரீஷனுடைய ஸ்ரீமதி நடுவிலே இருந்த அந்த விஷ்ணுவுக்கு மாலையிட்டாள். ஆனா பக்தியார் கண்ணுக்கு அது தெரியாதபடி என்பது ஸ்ரீமதி மாலை என்ற பாடு அவளையும் அழைச்சிட்டு நாரதமும் பர்வதமும் திரும்பவும் உள்ளோகம். அவ வரதை பார்த்த உடனேயே ஸ்ரீமதிக்கு எம்பெருமான் செய்ய காட்டினான். அப்போ எம்பெருமானுடைய ஜடாமுடிக்கினால ஸ்ரீமதி மறைஞ்சு ரெண்டு பேருமே யதா பவான் ததா சோபி பிரார்த்தயாமாச நித்யனே மாமேவம் பக்திவசஹ ததாஸ்மி அகரவம் தே யாசதே யச்ச யச்சைவ தச்ச தஸ்ய ததாமி அஹம் நாபவம். நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட குரங்காகவும் பிரார்த்திச்சுக்கோ, அதனால ரெண்டு பேரையும் குரங்கா தெரியும்படியா அவளுக்கு பண்ணிவிட்டேன், நான் பண்ணிவிட்டேன், இதுல என் தோஷம் என்னன்னு கேட்டான். சரி, எங்களுக்கு நடுவுல எங்களுக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம கொத்தன் நின்று அவளை கல்யாணம் பண்ணிட்டானே அவள் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு பகவான கேட்டார். அது பகவான் எனக்கு தெரியாதே, அவனுக்கு நாலு கை இருந்ததா ரெண்டு கை இருந்ததா, அவன் சங்கு சக்கரம் கையில வச்சுட்டு இருக்கானா அப்படின்னு தான் கேட்டார். உடனே முனிவர்கள் அம்பரீஷ மகாராஜா முனிவரா வந்து அரி எங்களுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சுயவரம் செய்ய மாட்டேன். சரி எனக்கு கிடைச்சிருந்தாலும் சரி, இல்ல நாரதம் கிடைச்சிருந்தாலும், ஆனா ரெண்டு பேருக்குமே தான் நடுக்க, அதனால அப்படிஷாவும் ஒரு தமோ ராசிய அவர் பேர அம்பரீஷன் மேலேயே ஆஹூய பஷாத் அஞ்சஸ்மை கன்யாம் தம் தவானுசி மாயா யோகேன தஸ்மாத் தம் தமோஜ்ய அபிபவிஷ்யதி அப்படின்னு. முதல்ல தமோ ராசி அம்பரீஷனை பொறுத்தம் அவனுக்கு ஆபத்து நேரும் சுதர்சன சக்கரம் காப்பாற்றும் பெருமாள் வரம் கொடுத்துட்டாரே, அதனால அந்த அம்பரீஷ மகாராஜாவை சுதர்சன சக்கரம் காப்பாத்தி அந்த தமோ ராசிய சுதர்சன சக்கரம் தொடர்ந்து, அப்போ அந்த சக்கரத்தோட தமோ ராசி என்ன பண்ணிட்டு தான் யார் ஏவினாலோ அந்த முனிவார்களுக்கு எதிராகவே திருப்பி சக்கரத்துக்கு முன்னால அவாளத்தோம். திருலோகமும் சஞ்சாரம் பண்றா, ரெண்டு மகிழ்ச்சிகளும் எங்க போனாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாதனால கடைசியில விஷ்ணுலோகம் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே சரணமடைந்தார்கள். திராகி திராகி தி கோவிந்தம் ஆஷமானோ பயாத்தி தௌந்து பகவான் சொன்னார், நிவாரிய சக்கரம் துவாந்தம் சானுகிரக காமியா அம்பரீஷமத்தா ததேவோ முனி சத்தம. நீங்க எப்படி விஷ்ணு பக்தோ வழக்காட்டிலும் சிறந்த தன் அம்பரீஷன், அதனால சக்கரமானது அவனை பிடித்து சரி இந்த சக்கரத்தை பிடிக்கிறேன் என்னமே நீங்க இத கேட்ட உடனே நாரதர் பருவத மகிழ்ச்சியோ அந்த கிருஷ்ணலோகத்துல இருக்கிற எம்பெருமான சபிக்கிறார், நீ தசரத புத்திரன் ராமனாக பிறப்பாய், கபட முறையிலே அவளை கடக்க அபகரித்து எங்களிடம் சென்ற நீ அந்த ஸ்ரீமதி இருக்காரே பத்னி, அவ பூமி தேவியினுடைய பிரியாக ஜனக மகாராஜாக அவதரிப்பாள். மூர்க்க ராட்சசனான ராவணன் கபடமான முறையிலே அவளை அவதரித்து சொல்வான். பத்னி இழந்து இப்போ ஸ்ரீமதி கிடைக்காதனால நான் நீயும் கண்டிப்பாக அடைவாய் அப்படின்னு பெருமாள் கேஷாவன் பகவானும் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். நான் நல்லது அப்படியே நடக்கும், ஏன்னா பெரிய அவருக்கு வினாப்படக்கூடாது மகிழ்ச்சிகள் சாஸ்து. தசரதனுக்கு புத்திர பாக்கியம் ஏன் ரொம்ப விளங்கி அப்படின்னா, விவாகத்துல நிறைய புண்ணியத்தை மேல ஒண்ணு நிறைய பண்ணிட்டு போறான். தசரத பண்ண பண்ண ஒரு நல்ல பிள்ளையா பிறக்கும், அதனால அந்த மாதிரி யாரையும் பிறப்பிக்க முடியாதே, அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டானே இந்த தசரதன் என்ன பண்றதுன்னு பகவான் தேவர்கள் சரணாகதி பண்ணது ஒப்பம், இவர்கள் சாபத்துக்கும் அது துணையா இருக்கு, அதனாலே நாமே பிராமணாக பிறப்போம் அப்படின்னு அந்த தசரதனாக ஸ்ரீராமன் அவதரிக்க வேண்டியதான கட்டாயமே. இப்படி இந்த ஸ்ரீமதி எம்பெருமானை அவனை அடைய வேண்டும் சரணாகிவிட்டு, அதுக்கப்புறம் நாரதரிஷி பண்ணது பர்வத முனி அவர்களுடைய சரணாகதியை சொன்னார். அதே மாதிரி பிரபு மகர்ஷன் சரணாகதி, லக்ஷ்மணன் கர்ப்பிணியான சீதைய காட்டிலே வால்மீகி ஆசிரமத்திலே விட்டு விட்டு வர சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா ராமபிரான். அப்போ அந்த சமயத்துல ராமன் கபடி அழறாம் சுமந்திரத்த சமாதானப்பட்டார். முன்னு நடந்ததான அந்த சாபத்தை அவர் இந்த இடத்துல சொல்றார். சமயம் தசரத மகாராஜா வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு போயிருந்தார். அங்கே அக்னி மகர்ஷியின் பெயர் சுத்திரனான துர்வாசர் துர்வாசரத்திலே தனக்கு பித்ருபாக்கியம் தான் தசரத மகாராஜா கேட்டான். துர்வாசரம் உனக்கு மகாவிஷ்ணுவே மகனாக பிறப்பான் அப்படின்னு அவர் சொன்னார். தேவர்கள் அசுரர்களை அமிர்தம் பருகிய பிறகு மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள். அசுரர்கள் எல்லாம் தங்கள் குலகுருவான சுக்கராச்சாரியரை விட்டார். அவர்தான் பிருகுவினுடைய அப்பா சுக்கராச்சாரியார். அந்த அம்மாவானவள் அதாவது சுக்கராச்சாரியனுடைய பத்னி, சுக்கராச்சாரியுடைய அம்மா பிருகுவினுடைய பத்னி, அந்த பிருகு பத்னியிடம் போய் அடைக்கலம் கொடுத்தார்கள். அவளும் தன்னுடைய தப்போ வலிமையினாலே அந்த ராட்சசார்கள்லாம் தேவர்கள் கண்ணில் படாம மறைச்சு காப்பார். பகவான் தேவபக்ஷபாதிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தினாலே இப்படி கொடியவர்களான அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவளான அந்த பிருகு பத்னியே சுக்கராச்சாரியனுடைய தாயை தன்னுடைய சக்கராயுதத்தால அபியர் தலையாட்டார். அவரும் மரணமடைந்தார். இதனால அடக்க முடியாத தன்னுடைய பத்னியை கொண்டாரே விஷ்ணு அப்படின்னு பிருகுக்கு உடனே பகவான் சபிக்கிறார். என்னுடைய மனைவியை பெண் என்றும் பாராமல் நீ ஒன்று என்னுடைய பிரிவு துயரத்தை எனக்கு, அதனாலே என்ன போலவே நீயும் பூலோகத்துல பிறந்து மனைவியை இழந்து சோகப்போ அப்படின்னு சொல்லிவிட்டார். பின்னால ஐயோ பகவானிடத்திலே அவசரம் சந்திக்கும் அப்படின்னு நினைச்சார். அப்புறம் பார்க்கிறார் தன்னுடைய தப்போ எல்லாமே இழந்தவராக அவர் காணப்பட்டார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே சினம் பெற திருக்குறள் அங்கே பட்டவர்த்தமான உண்மையாக ஆட்சி. பிறகு மிகுந்த நிர்வேதம் மனசுல துக்கத்தை பகவானை இடத்தே சரண பகவானும் சரணாகி அவர் கொடுத்த நீர் கொடுத்த சாபத்தை ஏற்றுட்டேன் அப்படின்னு அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த தியானம் ஆரம்பிக்கலாம். பிரம்மாதி தேவர்கள் நாரத பருவதர்ஷிகள் பிருகு சரணாகதிகளை வால்மீகியுடைய பாதகாண்டத்தில் நாம் காண்கிறோம். இப்போ இதுக்கு அவ்வளவு முக்கியமான பிராதான்யம் கருத்தால நம் சுவாமி தேசிகன் கல்வீர கத்தியத்துல இதை எடுக்கல. அதே இதுல லக்ஷ்மணனுடையவும் பரதனுடையவும் காகாசனுடையவும் சுக்ரீவ விபீஷண சமுந்தரராஜ திரிஜடையுடைய சரணாகதிகளை கிரமேண வால்மீகீஷு நாமும் பொறுத்திருந்து இந்த சரணாகதிகளை அனுபவிக்கும். இதனிடையிலே முன்பே சொன்னோம், திருச்செந்து விஸ்வாமித்ரர் சரணாகதி. ஏதஸ்மின் ஏவ காலே து சத்யவாதி ஜிதேந்திரியஹ திருசங்குரு இதி விக்யாத விஸ்வாகுகுலவர்த்தன. முக்குற்றம் புரிந்தவனான இந்த ஹரிச்சந்திரனுடைய அப்படிங்கிற பிதுருச்ச பரிதோஷேன ஓஹோ தோத்ரீனேதச்ச அப்ரோக்ஷிதோபயோகாச்ச த்ரிவிதத்தே விதிக்ரமஹான். இயற்பெயர் சத்தியவிரதன் பேரு. அவள்னா பேரு ஒருத்தருக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பிராமண பலாத்காரமா அகற்றி வந்து அவளை கல்யாணம் பண்ணான். இது முதல் குற்றம். இரண்டாவது குற்றம், தன்னுடைய குருவான வசிஷ்டருடைய அந்த கரவ பசுமாட்ட தன்னுடைய வாழாது. அந்த இஷ்வாகு குலத்துல என்ன பழக்கம்னா, ரங்கநாதனுக்கு கண்டொருள பண்ணாத அன்னத்தை காலம் அந்த ராஜாக்கள் சீப்பதில்லை. ஆனால் இந்த திருசங்கனம்தான் ரங்கநாதனுக்கு நிவேதனம் பண்ணப்படாததான அன்னத்தை சீக்காரம். இப்படி இருக்கிற காலத்துல திருசங்குக்கு ஒரு விபரீதமான ஆசை, மனுஷ உடம்போடையே இந்த சொர்க்கத்தை நாம் அடைய வசிஷ்டர் போய் தன்னுடைய இவ்வளவு பரிஷ்வா கோஷத்து இவ்வளவு வசிஷ்டர் தானே கேட்டான். அவர் அதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்ல வேண்டான்னு கேட்கல. சரி, அதுக்கப்புறம் வசிஷ்டனுடைய புத்திரர்களை தேடி போய் அவ்வாழ்க்கையும் பாரு சாஸ்திர விரோதம் நாகப்பணம் சரணம் பகப்பத்யேகம் சரண்யான் சரணம் கதா பத்யாக்யாக அஸ்மி பத்ரம் வஹ வசிஷ்டேன மகாத்மனஹ. ஆனாலும் இவன் ஆசைப்படலை. விடாத போது விஸ்வாமித்திரர் என வசிஷ்டருக்கு எதிர்த்து விஸ்வாமித்திர அதனால அவர்கிட்ட வசிஷ்டத்தையும் பிரார்த்திச்சேன், அவருடைய குமாரர்களையும் பிரார்த்திச்சேன், எல்லாரும் என்னை சாஸ்திரம் சொல்றத மனுஷன் முடியாது, அதனால நாங்கள் நீர் எனக்கு எப்படியாவது சரீரம் மோஷனுக்கு எனக்கு நீங்க வழிகாட்டு. வசிஷ்டர் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அதை நம்ம பண்ணி காட்டணும். ரெண்டு பேருக்கு தான் அதனால இவர் தன்னுடைய தப்பு வலிமை நாட முடியாது. அதுல திருச்செந்து சொர்க்கத்துக்கு மனுஷனோடையே வந்த சொல்ப பார்த்த இந்திரன் அடிச்சு வேதனிப்பான். தழுனா விஸ்வாமித்திர சரணாகி பண்ணிட்டே தலைப்பட்ட அப்போ நின்று சொல்லி தரும் தப்பவலிமையினால் அவன் அங்கே நிறுத்தி அங்கே திருசங்கு சொர்க்கம் நாம அந்த மாதிரி அவருக்குமே ஒரு தனியான சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணார். என்ன பண்ணாலும் அந்த கடகுகள் கேட்டவுடன் நேரா, ஏன்னா பகவத் சிருஷ்டியே வேற, நீங்கள் தன்னுடைய தப்பதற்கான இப்படி இந்த விஸ்வாமித்திரனிடத்திலே திருச்செந்து பண்ணி அப்புறம் அவருடைய விஸ்வாமித்திரா அவரும் சரணாகி இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே பாரதம் அந்த சிவனுடைய சரணாகி அதற்கு மேலே ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன். அதுக்கப்புறம் பரதன் நாட்டுக்கு திரும்பி வந்து ராஜ்யபாரம் மந்தாகினி கரையில ராமன் இதெல்லாம் பத்தி கவிதா அரிய சிம்ஹாய கல்யாண பிரசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.